ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. ಚತುರಾನನ ಸಪ್ತ ತಂತು ಗೋಪ್ತ ಸರಿತಂ ವೇಗವತಿ ಮಸೌ ನಿರುಂಧನ್ ಪರಿಪುಷ್ಯತಿ ಮಂಗಲಾನಿ ಪುಂಸಾಂ ಭಗವಾನ್ ಭಕ್ತಿಮತಾಂ ಯಥೋಕ್ತ ಕಾರೀ. ಚತುರಾನನ ಸಪ್ತ ತಂತು ಗೋಪ್ತ ಸರಿತಂ ವೇಗವತಿ ಮಸೌ ನಿರುಂಧನ್ ಪರಿಪುಷ್ಯತಿ ಮಂಗಲಾನಿ ಪುಂಸಾಂ ಭಗವಾನ್ ಭಕ್ತಿಮತಾಂ ಯಥೋಕ್ತ ಕಾರಿ. ஸ்ரீ வேகாசேத்து ஸ்தோத்திரம் ஐந்தாவது பத்தியம். இப்போ இதில் பரிபுஷ்யதி பரிபுஷ்யதி புஷ் போஷணே புஷ்யதி அப்படின்னு சொன்னால் நன்றாக வளர்க்கின்றான் அப்படின் போஷணம் பண்ணுறான் அர்த்தம். பரிபுஷ்யத்தின்னு சொன்னால் நன்றாக புஷ்யத்தினா வளர்க்கின்றான் போஷகத்தின்னு சொல்லலாம். அது காசலாயிடும், அதாவது வளர செய்கின்றான் அர்த்தம். புஷ்யத்தையும் வளர்க்கிறான் அர்த்தத்தில் வரும். பரிய உபசர்க்கம், உபசர்க்கம்ன்றது ஒரு ப்ரிஃபிக்ஸ் கிரியாபதத்துக்கு முன்னாடி போடுறது. எல்லா லாங்குவேஜ்லேயும் உண்டு ஆக்சுவலாக. அப்பாயிண்ட்னு சொல்லுவோம், டிஸப்பாயிண்ட்டு, டிஸப்பாயிண்ட்டுக்கு அர்த்தமே வேறே ஆயிடுறது, அப்பாயிண்ட்டுக்கு அர்த்தம் வேறு. அது மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. சமஸ்கிருதத்தில் எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது, ஆம்பிகுட்டி இல்லாமல். இத்தனை மொழிகளில் அந்தளவுக்கு அதை பக்காவாக ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்ச காலத்தில், ஒரு உபசர்க்கத்துக்கு எத்தனை உபசர்க்கங்கள் இருக்குது, அது எப்படி இது வருதுன்னு சொல்லிட்டு இல்லையா. அண்ணு இன்னு இதெல்லாம் கிட்டத்தட்ட உபசர்க்கங்கள் தான் இங்கிலீஷில். அது மாதிரி இப்போ பரிபுஷ்யதி அப்படின்னு சொன்னால் நன்றாக வளர்க்கின்றான். எதைன்னு சொன்னால் மங்களாணி, மங்களம், மங்களே மங்களாணி, மங்களங்களை நலங்களை நன்கு வளர்க்கின்றான். இதான் வந்த காரியம் தடை பண்ணக்கூடிய காரியம். வேகவதியினுடைய வேகத்தை தடுத்தான், பிரமனது வேள்வியை வளர்த்தான். அப்படி என்ன பண்ணுறான்னு கேட்டால், தன்னை சேவிக்க வரும் பக்தர்களுக்கு அவர்களுக்கு பலவிதமான நலன்களை வளர்க்கின்றான். யாருக்குன்னு கேட்டால் பும்சாம், புமான்னு சப்தம். இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான சப்தம் இது. பும்சாம்ன்றது இப்போது மனிதர்களுக்கு ஷஷ்டி பக்தி பகுவச்சனம் இது. பும்சாம்ன்றது ஷஷ்டி பக்தி பகுவச்சனம். புமான், புமாம்சௌ, புமாம்சஹ பண்ணி போகும். அது பும்சா பும்பியாம், அடுத்து பும்சே, பும்சஹ, பும்சஹ, ஷஷ்டி வரைச்சு பும்சஹ, பும்சோஹோ, பும்சாம் அப்படின்னு வரும். புமான்னு சொன்னால் மேன் அர்த்தம் இருந்தால் அந்த இடத்துல மனுஷால்னு வச்சுக்கலாம், பக்தர்கள்னு அதை அனுஷ்டானம் பண்ணிக்கலாம். நம்ம வெறும் மனுஷாலுக்கு மட்டும் ஆம்பளைக்கு மட்டும் அர்த்தம் இல்லை, பக்தர்களுக்கு இந்த இடத்துல அர்த்தம், மனிதர்களுக்கு அப்படின்னு தாத்பரியம். யார் பகவான் பக்தி மதாம் யதோக்தகாரி. அசௌ பகவான், அசௌன்ற பதமானது முன் பாகத்தில் இருக்கு, பூர்வார்த்தத்தில் வருது. வேகவதீம் அசௌ நிருந்தன், இது அங்கேயே இருந்து கொண்டு மங்களாசாசனம் பண்ணுவதால் இந்தன்னு காண்பிக்கிறார். இந்த எம்பெருமான் அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்துன்னு சொல்கிற அசௌ. அசௌன்றது ஒரு அதஸ் சப்தம், இது ஒரு புரோனோன் அது. நிறைய இந்த ப்ரொனவுன்ஸ் இருக்கு சம்ஸ்கிருதத்தில். அயம் அப்படின்னு ஒன்று, ஏஷஹா அதாவது ஏ தது சப்தம், தது சப்தம், இதம் சப்தம், அத சப்தம், இது மாதிரி எது சப்தம் இருக்கு, நிறைய இருக்கு. அத சப்தமானது அசௌ அமு அமீ அப்படின்னு போகும். இந்த பழைய காவியங்கள்லாம் வச்சு நிறைய பயன்படுத்தியிருப்பா, அமீ அமூன் அப்படிலாம் வரும். அதில் அமுனா குறிப்பாக அந்த நைஷதிய சரித்திரம்லாம் வாசித்தோம்னா அங்கே பயன்படுத்தியிருப்பார் அந்த இவர் கவி. ஸோ அசோ பகவான் சொன்னால் இந்த பகவான், அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால் பக்தி மதாம் யதோக்த காரி. மத்து பிரத்தியமானது உடையன்ற அர்த்தத்தில் வரும், புத்திமான், மத் தான் மான் ஆகும், புத்திமான். ஸ்ரீலிங்கமாக இருந்தால் புத்திமதி, பசுமதி, ஞானவான். அது சில எழுத்துக்களுக்கு போச்சு, அகாரமாக இருந்தால் வான் ஆகும், இக்கார உக்காரலாம் இருந்தால் அது மான் ஆகும். ஸோ பக்தி உடையவர்கள், பக்தி மத்து அப்படின்னு சப்தம். இப்போ அந்த பக்தி மத்தினுடைய ஆறாம் வேற்றுமை பகுவச்சனம், சிக்ஸ்த்து பக்தி, சிக்ஸ்த்து கேது பன்மை, பக்தி மதாம் பக்தி உடையவர்களுக்கு அப்படின்னு தாத்பரியம். பக்தி உடையாருக்கு, பத்துடை அடியவர்க்கு எளியவன் அழுவா சொல்கிறோம், அந்த பத்துடையவர்க்கு. யதோக்த காரி, யதா உக்த காரி, மூன்று அதை பிரிச்சுக்கலாம், மூன்றாக பிரிக்கலாம். சந்தினால யத்தோக்த காரியன் ஆயிடுது. யத்தோக்த காரியம்னு சொன்னால் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். யார் சொன்ன வண்ணம் சொன்னால் பக்தி உடையவர்கள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். எப்படிப்பட்ட பக்திமான்கள் சொன்னால் பக்தி சாரர் மாதிரி. பக்தி சாரர் யார்? திருமதி சேர்க்கிறான். பக்திக்கு சாரமாக இருந்தவர், பைனாக தலை பாய்ந்தவனே, பைனாக இது உன்னுடைய இதை இப்போ சுருட்டி கொள்னர், பையனாக பாய் சுருட்டி கொள்னு சொல்லி சுருட்டின்ற பெருமாள் உடனே கிளம்பிட்டார். மறுபடியும் பையனாக பாய் விரித்து கொள்ளு வந்து விரித்துன்னு படுத்துட்டாரான். மறுபடி பிரம்மாவும் பிரார்த்திச்சார், பிரம்மாவோட பிரார்த்தனைக்கும் அதை பண்ணி கொடுத்தார். அதனால் அசோ பக்தி மதாம் யதோக்தகாரி, அசோ பகவான் இவன் என்ன பண்ணார்? வேகவதியும் சரிதம் நிருந்தன், வேகவதியும் சரித்தம் நிருந்தன். நிருந்தன் அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். ஆக்சுவலாக சத்ரு பிரத்யம் சொல்லுவாங்க. சத்ரு பிரத்யம் சொன்னால் பட்டன் அஸ்மி, என்ன பண்ணிட்டு இருக்க, கிம் கரோஷி அப்படின்னு கேட்டால் வச்சுங்க, பட்டன் அஸ்மி, நான் படித்து கொண்டிருக்கின்றேன். இல்லை ரெண்டு கிரியாவை கம்பைன் பண்ணலாம், பட்டன்னு அகம் தூரதர்ஷனம் பஷ்யாமி, நான் படிச்சுட்டே டிவி பார்க்குறேன். இல்லை காதன்னு ஜங்கம தூரவாணியும் பஷ்யாமி, சாப்பிட்டுட்டே மொபைல் பார்க்குறேன். அப்போ காதன்னு பட்டன்னு ஒரு ஒரு கிரியா பண்ணிட்டு இன்னொரு கிரியா பண்ணிச்சு. அந்த எதை முடிக்க விரும்புகிறோமோ அது நம்மளோட சாய்ஸ் தான். மொபைல் பார்த்துட்டே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லலாம், சாப்பிட்டுட்டே மொபைல் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம விவக்ஷா தான். அப்போ எதை நம்ம பிரதான காரியமாக சொல்கிறோமோ விவக்ஷா, அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன் மொபைலும் பார்த்துட்டுருக்கேன் அது மாதிரி. இப்போ என்ன பண்ணார்னா யாகத்தை காப்பாற்றுறது. எப்படி காப்பாற்றுறாருன்னா அந்த வேகவதின்ற அந்த சரித்தம், சரித் சரித்தவ் சரித்தகா, சரித்னா ஒரு நீர் ஓடை, அதாவது ஒரு ஒரு ரிவர், ஒரு வாட்டர் பாடி, அதுக்கு பெயர் வேகவதி. வேகவதியும் சரித்தம், சரித்தம் தித்தியா பக்தி, வேகவதியை அந்த நதியை அப்படின்னு அர்த்தம். வேகவதி என்னக்கூடிய என்ற பெயரையுடைய நதியை நிருந்தன், நிருந்தன் ருந்து ருது தாத்து வந்து தடுக்கிறதுக்கு, ரோதனம் தடுக்கிறதுக்கு, நீ உபசர்க்கத்தோட நிருந்தன் அப்படின்னா தடுத்து கொண்டு தடுப்பவனாக. சதுரானன சப்த தந்து கோப்தா, இது ஒரே பதம். சதுரானன சப்த தந்து கோப்தா, கோப்தா கோப்தானா கோபாயிதா கோப்தா, இதெல்லாம் வந்து காப்பவன் அப்படின்னு அர்த்தம். காப்பவனாக கோப்தா கோபாயிதா குப்பு, அது ஒரு தாத்து அதுலேருந்து வரக்கூடியது. கோப்தான்னு சொன்னால் காப்பாற்றுபவன். எதை காப்பாற்றுபவன், எதை காப்பாற்றினான்? சப்த தந்து, சப்த தந்துன்னு யாகத்துக்கு பெயர், சப்த தந்துன்னு யாகத்துக்கு பெயர், ஒரே பதம் அது. யாருடைய யாகம் கேட்டால் சதுரானன, ஆனனன்னு சொன்னால் முகம், பதனனாலும் முகம், அதான் தசபதன தசானன தசமுக அப்படின்னு இருக்கணும், கஜானன கஜமுக கஜபதன, அதே மாதிரி இங்கே சதுரானன. சதுர் சதுர் தான் அவனுடைய பிராத்திபதிகம், பேஸ். அது என்ன ஆறுதுன்னு கேட்டால் சத்வாரி சத்வாரக சதசகன்னு ஆறுது. அப்போ சதுர் ஆனன சதுரானன சப்ததந்து குப்தா, சதுரானனுடைய யாகத்தை காப்பாற்றியவன், பிரம்மாவினுடைய யாகத்தை காப்பாற்றியவன். ஸோ காப்பாற்றுபவனாக இருந்து கொண்டு அல்லது காப்பாற்றியவனாக இருக்கக்கூடிய அசௌ இந்த பகவான், அவன் எப்படிப்பட்டவன்? பக்தி மதாம் யதோக்தகாரி, பக்தி உடையவர்களுக்கு அவன் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இப்போ என்ன பண்ணட்டும், இந்த இடத்தில் இந்த க்ஷேத்திரத்தில் அவன் சயனித்து கொண்டு பும்சாம் மங்களானி புஷ்யந்தி பரிபுஷ்யதி, பரிபுஷ்யதி அவனை சேவிக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு ஆசிரியர்களுக்கு அவன் மங்களங்களை நலங்களை நன்றாக நலன்களை நன்றாக வளர்த்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு இந்த அர்த்தமாச்சு. இது ஐந்தாவது பத்தியம், ஸ்ரீ வேகாசேத்த ஸ்தோத்திரம், ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.